மானே கன்னிமயில கண்டேனு நானே கண்ணே கலைமானே கன்னிமயில கண்டேனு நானே அந்தில் பகலுனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் ராரி ராரு ஓராரிரு கண்ணே கலைமானே தன்னிமையில் என கண்டேனு நானே கன்னிமயில் என கண்டேனு நானே